கிடந்தது. துடுப்பே இல்லாத படகு ஒன்றை இன்று ஆழ்கடல் துடிக்கிறது. உதய காலமே இரவு ஆனதே யார் செய்த பாவமடி. விழுது இருந்துதான் வேறு கின்றதே யார் தந்த சாபமடி. சிறகே இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் தவிக்கிறது. துடுப்பே இல்லாத படகு ஒன்று இன்று ஆழ்கடல் குடிக்கிறது. போட்டது தூக்கையில்